நல்ல நடையை கொடுக்கிறாய். ஒருவனுக்கு தலையிலிருந்து நற்கதியை கொடுக்கிறாய், மற்றொருவனுக்கு பரமனுக்கு திருவடியிலே சேர்ந்து நற்கதியை நடையை கொடுக்கிறாய். அவரோகதி என்ற சொல்லையும் அதிரோகதி என்ற சொல்லையும் உபயோகித்து காலாலே இறக்க ரமதே வர்த்மனி ரங்கசார்வபௌமஹா ஸ்லோகம் 268. சமயேது அவதிஷ்ய ஜெயித்ரயாத்ராம் விவிதாந்தபுர வாகுரா வியதீதம் எம்பரும் அமையேது அவதிஷ்ய ஜெயித்ரயாத்ராம் விவிதாந்தபுர வாகுரா வியதீதம் எம்பெருமானுக்கு பாதுகா தேவி உன்னோட விளையாடணும்னு ஆசை. அதற்காக என்ன பண்றார் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த புறத்துக்கு போனா அங்கே ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி அவர்களிடமிருந்து விடுபட்டு வெளியில வரவே முடியாது. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார், விவித அந்த புற வாகுரா வியதீதான்னார். வாகுரான்னார் அவகிட்ட போய் ஆட்டுனுட்டா அவ மீறி வெளியில விடமாட்டா பெருமாள். அதுக்காக என்ன பண்றார் அவர் அப்படின்னு கேட்டவனா, சமயேது அவதிஷ்ய ஜெயித்ரயாத்ராம் இன்னைக்கு வெளியில ரொம்ப காரியம் இருக்கு, பரித்ராணாய சாதுனா வினாசாய துஷ்கர்தாம் ரெண்டு காரியம் அல்லவா எனக்கு, அதுல இன்னைக்கு அசுர சம்ஹாரம் சில பேரை பண்ண வேண்டியிருக்கு, அவெல்லாம் ரொம்ப துன்புறுத்துறா சாதுக்களை, அதுக்காக நான் கொஞ்சம் வெளியில போகணும், வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு ஷாக்காக ஒன்றை சொல்லி அவள்கிட்டேந்து அந்த புறத்திலேருந்து மகாலட்சுமிகிட்டேந்து அதே மாதிரி மற்ற தேவிகிட்டிருந்தும் விடுபட்டு வெளியில பரித்ராணாய சாதுனா வினாசாயஜ துஷ்கர்தாம் ரெண்டு காரியம் அல்லவா எனக்கு, அதுல இன்னைக்கு அசுர சம்ஹாரம் சில பேரை பண்ண வேண்டியிருக்கு, அவெல்லாம் ரொம்ப துன்புறுத்துறா சாதுக்களை, அதுக்காக நான் கொஞ்சம் வெளியில போகணும், வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு ஷாக்காக ஒன்றை சொல்லி அவள்கிட்டேந்து அந்த புறத்திலேருந்து மகாலட்சுமிகிட்டேந்து அதே மாதிரி மற்ற தேவிகிட்டிருந்தும் விடுபட்டு வெளியில கிளம்புறாராம் பெருமாள். தெரிஞ்சா அப்படி வெளியில வர காலத்தில் அங்கிருந்து மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போனாக்க தங்கத்தில் இருந்துட்டு எம்பெருமான் எல்லாரையும் அனுபவிக்கிறான். ரங்கங்கிறது பெரிய ஸ்டேஜ் இல்லையா, அதுல பாதுகா தேவியோட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஆசைப்பட்டா அவளுடைய வலையிலேருந்து திரும்பி வர முடியாத நிலைமையில ஏதோ ஷாக்காக சொல்லி ஜெயித்து விஜய யாத்திரையை சொல்லிக்கிண்டு வெளியில கிளம்பி வரான். அப்படி வர காலத்தில் என்ன வழியிலேயே உன்னோட சேர்ந்து லீலாரசத்தை அனுபவிக்கிறான். ஆக சார்வபௌமனா இருக்கிறவனுக்கு சிம்மாசனத்தில் இருந்தாலும் சரி அந்த புறத்தில் இருப்பதும் சரி ரெண்டும் உன்னோட சேரத்திற்கு தடையாக இருக்கிறதவருக்கு. அதனால சரி யாஜம் கூறி எப்படியா வெளியில போகலாம் இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாக்க இன்னொரு இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாலும் அங்கேயும் சேர்ச்சி இல்லை. அதனால வழியிலேயே நடமாடி கொண்டு நான் இருக்கிறவனுக்கு சிம்மாசனத்தில் இருந்தாலும் சரி அந்த புறத்தில் இருப்பதும் சரி ரெண்டும் உன்னோட சேரத்திற்கு தடையாக இருக்கிறதவருக்கு. அதனால சரி யாஜம் கூறி எப்படியா வெளியில போகலாம் இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாக்க இன்னொரு இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாலும் அங்கேயும் சேர்ச்சி இல்லை. அதனால வழியிலேயே நடமாடி கொண்டு அனுபவிக்கிறார் பாதுகா தேவிய பெருமாள். ஆக இந்த இடத்துல என்ன சாரஸ்யமா சாதிக்கிறான்னு கேட்டோம்னா, ஸ்ரீதேவி பூதா தேவி நீலாதேவிகள்லாம் தர்மபத்தினிகள் அல்லவா, அந்த அவர்களெல்லாம் தர்மபத்தினியாக வைத்து அவர்களிடம் அந்த புறத்திலிருந்து கிளம்ப முடியாம சாக்கு சொல்லி வெளியில கிளம்பி என்ன பாதுகா தேவியை அனுபவிக்கிறான்னு சொன்னாக்க பாதுகா தேவியை ஆசை நாயகியாக ஆக்கி பேசுகிறது மாதிரி தெரிகிறது இங்க. ஆக இப்படி எம்பெருமான் பாதுகா தேவியின் இடத்துல அதிக பிரீதியோட பகவானுக்கு மிக பிரேயசியாக மிக இஷ்டப்பட்டவளாக பாதுகா தேவி நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறபடி. நிஜசம்ஹனன பிரசக்தலாஸ்யம் சரதித்வம் அதிருஹ்ய ரங்கநாதன் பதரட்சிணி பாவனத்வமாஸ்தாம் ரசிகாஸ்வாதம் அதப்பரம் ந வித்மஹாம். ஸ்லோகம் 269. நிஜசம்ஹனன பிரசக்தலாஸ்யம் சரதி துவாம் அதிருஷ்ய ரங்கநாதான் பதரட்சிணி பாவனத்வமாஸ்தாம் ரசிகாஸ்வாதமதப்பரம் ந வித்மஹாம். பெருமாள் என்ன பண்றார், துவாம் அதிருஷ்ய ரங்கநாதா சரதி சரதி துவாம் அதிருஷ்ய ரங்கநாதா, பாதுகாதேவி உன்மீது ஏறி ரங்கநாதன் நடக்கிறார். நடக்கச்ச எப்படி நடக்கிறார் தெரியுமா, நிஜசம்ஹனன பிரசக்தலாஸ்யம் நடையழகே ஒரு இடுப்புல ஒரு அசைவு, திருவடியில ஒரு அசைவு, உடல்ல ஒரு அசைவு, தெரிஞ்சுதா அப்படி நடனமாடுகின்ற போல நடிப்பவர் போல அழகாக ஒய்யாரமாக நடக்கிறார். அதை பார்த்தா அவர் நாட்டியம் ஆடுவது போல இருக்கு. ஏன்னு கேட்டா அவர் இருக்கிறது எங்க இருக்கா, ரங்கத்தில் தானே இருக்கா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கா. ரங்கங்கிறது என்ன, ஸ்டேஜ், தெரிஞ்சுதா நாடகம் ஆடினாலும் இல்லையோ அந்த ஆடுறதுக்கு கிட்ட இருக்க ஸ்டேஜுக்கு ரங்கம்னு பேரு. இது ஸ்ரீரங்கம், ஏன்னா சாட்சா எம்பெருமானே நடனம் ஆடுறது. ஆக இதிலிருந்து நடனம் ஆடுறார், 10 நிமிஷமாக வேஷம் போட்டு ஆடுறாரு சொல்லி சுவாமி தேசியனே சாசிச்சார். தேவோன சுபமாதனோர் திசதா நிர்வர்த்தையன் பூமிகாம் ரங்கேதாமணி லத்த நிர்பரசைஹி அத்தியட்சிதோ பாவுகை எத்பாவேஷ் அனுகுணான் என்று சொல்லி எம்பெருமான் ஸ்ரீரங்கத்தில் நடனத்தில் அந்த நாட்டிய ஸ்டேஜில் ரங்கத்தில் இருந்துகிட்டு 10 தினசான வேஷம் போட்டுக்கிண்டு அதாவது தசாவதாரம் எடுத்து நடிக்கிறான்னு சாதிச்சார். அதுக்கு தகுந்தபடி பிராட்டிமார்களும் அந்தந்த அவதாரத்துக்கு தகுந்தபடியான பெயரை எடுத்துக்கொண்டு சீதையாக ருக்மிணியாக இப்படியெல்லாம் அவதரித்து கூட உதவியாக இருக்கிறார்கள் என்று. அதனால் ரங்கமானது அவதாரத்து அதாவது நடனத்துக்கு இருக்கக்கூடியதான ஸ்டேஜ் இடம் அரங்கம். அதுல நீ இருக்கிறதுனால என்ன பண்ற, உன்னுடைய உடம்பை வளைத்து அழகாக நடக்குகிறாய், தெரிஞ்சுதா அப்படி நடக்கிறத பார்த்தாக்க எல்லாருக்கும் பார்த்த அவளுக்கு இருக்க முடியாத பாவங்கள்லாம் போறது. பதரட்சிணி பாவனத்வமஸ்தாம் எல்லார் செய்த பாவங்களும் எம்பெருமானுடைய நடையழகையை ரசித்து பார்த்துட்டு இருந்திருக்கிற காலத்தில் அவனை பாதுகையோடு சேவிக்கிறதுனால அவளுக்கு எல்லா பாவங்களும் போறது. ஆனால் அவனை சேவித்து பாவங்கள் போறது என்பது ஒரு பெருசில்லை, இந்த இடத்துல அது தேவையில்லை. பின்ன இதை விட ரசிகாளுக்கு எது அப்படின்னா, ஸ்டேஜிலெல்லாம் நடனம் ஆடுகிறான் அவன், ஆகினால ரசிகாஸ்வாதம் அதப்பரம் ந வித்மஹாம். ரசிகாள் இருக்காள், அதாவது நாட்டியம் ஆடுறத நாட்டியத்தை பார்த்து அதனுடைய அழகை ரசிக்க தெரியணும், தெரிஞ்சுக்க. ராசிக்கம் இல்லாதவா ஒரு நாட்டையோ டிராமாவையோ பார்த்து அனுபவிக்க முடியாது. அதனால நல்ல சுவைத்து அனுபவிக்கக்கூடிய ரசிகால் இருக்காள், அவள்லாம் ரங்கத்தில் நீ ஆடிக்கொண்டு இப்படி நடக்கிற காலத்தில் அப்ப என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா, அவள் ராசிக்கத்தினால ரொம்ப சுவைக்கிறா உன்னுடைய நடனத்தை, மனசால பார்த்து கிரகிச்சு கண்ணாலையும் பார்த்து மனசால தியானித்து ரொம்ப உன்னுடைய அழகில் ஆஹா என்ன அழகு என்ன அழகு என்று அப்படி மெச்சக்கூடிய நிலையில உன்னுடைய அழக அவெல்லாம் பார்க்கிறான், தெரிஞ்சா இந்த அழக பார்த்து ரசிக்கிறாள் இல்லையா, அதை விட வேற ஒன்றும் சென்றதும் இல்லை. எம்பெருமானுடைய திருவடியோடு நடக்கிற காலத்தில் பார்த்து பாவங்கள் போறது இருக்க, அதை விட எம்பெருமானுடைய அந்த நடனமான நடை இருக்க, அந்த நடை அழகுக்கு சமானம் வேறொன்னும் கிடையாது. ரசிகாஸ்வாதம் அதப்பரம் ந வித்மஹாம், இதை விட ரசிகாளுக்கு அனுபவிக்கக்கூடியது வேறொன்னும் உசந்தது இருக்கிறதாக நாம் அறியவில்லை. அப்படின்னா எம்பெருமானுடைய நாட்டிய அழகை ரசிப்பது ஸ்ரீரங்கத்தில் மிக மிக விசேஷம் என்று சுவாமி சாதித்தார். இது பூர்வாச்சாரியில் பட்டர் கூட பராசர பட்டர் அழகாக சாதிக்கிறார் தன்னுடைய இதில். அஜன்யஸ்தபதாஜம் அஞ்சித கட்டி சம்வாதி கௌசேயகம் கிஞ்சித் தாண்டவகந்தி சம்பனநகம் நிர்வியாஜமந்தஸ்மிதம் சூடா சூடாபிஹி முகாம்புஜம் சூடா சும்பித முகாம்புஜம் நிஜபுஜ விஸ்ராந்த திவ்யாயுதம் ஸ்ரீரங்கே சரதசதம் ததைதா பசேமலட்சுமீசகம். ஸ்ரீரங்கே இந்த நடனமாடுற ஸ்டேஜில் திருவரங்கத்தில் சரதசதம் 100 ஆண்டுகள் என்ன பசியேம லட்சுமீசகம் பிராட்சியோடு கூட இருக்க முடியாத எம்பெருமான ரங்கநாதனை வாசித்துக் கொண்டே பார்த்துக்கொண்டே இருப்போம் அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டா, எப்படி அந்த ரங்கத்தில் எம்பெருமான் எப்படி எழுதிருக்கான் அப்படின்னு கேட்டா, அஜன்யஸ்தபதாஜம் அழகான தன்னுடைய திருவடிகளை என்ன பண்ணியிருக்கான், இதுவும் தாமர மலர் மாதிரி இருக்கு. தாமரை மலர் போன்ற அழகான திருவடிகளை ஒரு தாமரை மலர் மேல வச்சுருக்கான். அந்த சமயத்தில் அஞ்சிதகடி சம்பாதி கௌசேயகம் இடுப்புல இவனுடைய நிறத்துக்கு ஏற்ற என்ன மேட்சின்னு சொல்லுவாங்க இல்லையோ, அத மாதிரி அழகான பீதாம்பரத்தை இடுப்புல கட்டின்றிருக்கான் எம்பெருமான். கிஞ்சித் தாண்டவ கந்தி சம்பனநகம் அவன் உடம்பு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இடுப்பு வளையிறது, கீழே முழங்கால் வளையிறது, கைகள்லாம் வளையிறது, அசையிறது, இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இது ஒரு சிறிய தாண்டவமாக நடனமாடுவது போல இருக்கு எம்பெருமான் அப்படி உடலை வளைப்பதெல்லாம். நிர்வியாஜம் அந்தஸ்மிதம் அப்படி வளைச்சிட்டு இருக்கிற காலத்தில் ஸ்டேஜில் உட்கார முடியாது, நம்ம எல்லாம் பார்க்கறானோ இல்லையா, ரங்கநாதன் எப்படி பார்க்கறான் அப்படின்னா, நிர்வியாஜம் அந்தஸ்மிதம் என்ன, சிரிக்கிறதுக்கு காரணம் உண்டு, ஆனா காரணம் இல்லாமலே பகவான் அப்படி புன்னகை பூத்து நிற்கிறான். தெரிஞ்சுதா அந்த குழந்தைகள்லாம் காரணம் இல்லாமலே புன்னகை பூத்து இருக்கும் போலவா, அதை புன்னகை பூத்த முகத்தை பார்ப்பதில் எல்லோரும் தாய்மார்கள் ஆசைப்படுவார்கள். அதுபோல எம்பெருமான் ரங்கநாதனும் காரணமின்றியே புன்னகை பூத்து அந்த நோக்கோட பார்க்கறான். ஸ்டேஜில் அரங்கத்தில் இருந்து கொண்டு சூடா சும்பித முகாம்புஜம் அவன் தலையில சூடா இதா அண்ணன் கொண்டை கட்டி விட்டுருக்காரு அல்லவா, அந்த புஷ்பம் சூட்டிருக்கா சுருட்டி, அது என்ன பண்றது, கொஞ்சம் வந்து கண்ணத்துக்கு நேரத்துக்கு தொங்குறது, தொங்குற காலத்தில் அப்படி திரும்புறான், திரும்பினாக்க அது உதட்டில் படுறது. ஆக அந்த சூடாவோட இவனுடைய முகமும் சேர்ந்திருக்கிறது இருக்கே, ஏன்னா இவனுடைய முகமும் தாமரை மலர் போன்ற அழகானது அல்லவா, சேர்ந்திருக்க அதுவே பார்ப்பவருடைய கண்ணெல்லாம் கவருகிறது. மேலும் நிஜபுஜ விஸ்ராந்த திவ்யாயுதம் ஆக இப்படி அவன் ஆடுகின்ற காலத்தில் அந்த கையில் இருக்க முடியாத சங்கம் சக்கரம் கதை சாருங்க இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டார், நிஜபுஜ விஸ்ராந்த அதெல்லாம் கைகளில் ஓய்வு எடுத்துருக்கு, தெரிஞ்சா அதுகளெல்லாம் அப்படியே ஓய்வு எடுத்துனபடியே இருக்கு சங்க சக்கராதிகளெல்லாம், அதுகளுக்கெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. ஆக இவன் உடல் மாத்திரம் அப்படி அழகாக அசையிறது, அப்படி அசையக்கூடிய அந்தவனுடைய நாட்டி அழகு இருக்க, அந்த அழக அந்த சமயத்தில் உன்னை திருவிழில சாத்தி சாத்திட்டுக்கான் அல்லவா, அந்த உன்னோடைய சேர்த்தி அழகையும் சேர்த்து அனுபவிக்கிற காலத்தில் என்ன நமக்கு என்ன வேணும். ஆக அந்த எம்பெருமானுடைய திருவடியோட பாதுகையை சேர்த்தாக நம்முடைய பாவங்கள்லாம் போகுமே, அதுவே பெருசல்லவா அப்படின்னு அறுத்தார். போய் அது கிடக்கட்டும், அந்த பாவம் போறதை விட இன்னும் பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டாக்க, ரங்கத்தில் அவருடைய நடனமாடுறது இருக்க, அந்த நாட்டி அழகு இருக்க, அதை ரசிகால் ரசிக்கிற அபாரம், அந்த ரசிக்கிறத விட வேற என்னது உயர்ந்தது இருக்கிறது, அப்படி ரசிகால் எல்லோரும் ரசிக்கும்படியாக அவன் தன்னுடைய உடலை வளைத்து தன் அழகை காட்டுகின்றானேன், அது மிக மிகவும் மேம்பட்டது, அதை விட உயர்ந்தது வேறொன்றுமில்லை என்று ரங்கநாதனுடைய நாட்டிய அழகை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கின்றபடி பதையோரனையோ பரஸ்ய பும்சா சதனுகிராஹ்ய விஹார பத்ததேர்வா சிரசோ மணிபாதுகே ஸ்ருதீனாம் மனசோ வா மம பூஷணம் துவமேகா. பதையோரனையோ பரஸ்ய பும்சா சதனுகிராஹ்ய விஹார பத்ததேர்வா சிரசோ மணிபாதுகே ஸ்ருதீனாம் மனசோ வா மம பூஷணம் த்வமேகா. பெருமாள் உன்னை சாத்திக் கொண்டு வீதியில் எழுந்துருளார் உற்சவ காலங்களில். அந்த எழுந்துருளும் அழகு இருக்கேன், அதே என் மனசுல நான் எப்போவும் நினைச்சுட்டு இருக்கணும், அதையே நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். திருவடியோட சென்றதுல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம்னா, பதையோரணையோஹோ வாட்டி, அதாவது பாதுகா தேவி நீ எப்படி இருக்க, பூஷணம் தொமேக, நீ எல்லாவற்றுக்கும் அணியாக இருக்கிற, பூஷணமாக இருக்கிற, எதற்கு தெரியுமா? பதையோரணையோஹோ, எம்பெருமானுடைய திருவடிகள் இருக்க அதுக்கு நீ பூஷணமாக இருக்க. பாதுகை சாத்திண்டாலேயே திருவடிக்கு ஒரு தனியான அழகு, நடக்கும் போதும் அழகு, உட்காரும் போதும் அழகு, பாதியோடு சாத்திருக்கிற காலத்தில் இருக்கும் நான் அழகு சொல்ல முடியாத அழகு. அதனால பதையோரணையோஹோ, நீ எப்படி இருக்க, ஏகா பூஷணம், தெரிஞ்சுதா, நீ தான் பூஷணமாக இருக்க. அது மாத்திரமில்ல, பரஸ்ய பும்சஹா ததனுக்ராஹ்ய விஹார பத்ததேர்வா, பரமபுருஷனான ரங்கநாதனுடைய திருவடிகளுக்கு பூஷணமாக இருப்பதை விட இன்னொரு அழகுன்னு கேட்டா, ததனுக்ராஹ்ய, அந்த திருவடி அருளுகிறது. திருவடியின் அருள் என்ன, எந்த பக்கம் போகணும்னு நியமிக்கிறாரோ அந்த பக்கம் நடக்க ஆரம்பிக்கிறது, தெரிஞ்சுதா. போச்சு, எப்படி நடக்கிறாமா, விஹார பத்ததேர்வா, அப்படி விளையாடிண்டே உல்லாசமாக போறோம். பாதுகை உன்னோடு சேர்ந்துருக்கிறதுனால நீ அவனுக்கு ஒய்யார நட போட்டு விடுற, புரிஞ்சுதா. அதனால போகக்கூடிய வழி இருக்க, புறப்பட்டு கோவிலிருந்து புறப்பட்டு போகக்கூடிய வழிகள் இருக்க, அந்த வழிக்கு பாதுகை நீ பூஷணமாக இருக்க. அந்த பாதுகையை சாத்திக்கிண்டு அந்த வீதியில அந்த வழியில நடந்தானேயாக, அந்த வழிக்கே ஒரு அழகு, அந்த பாதியோடு சாத்தினை எழுத்துறது. ஆகினால அந்த வழிக்கே ஒரு பூஷணமாக நீ இருக்கே அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கு. அது மட்டுமா, சிரசோ மணிபாதுகே ஸ்ருதீனாம், ஸ்ருதீனாம் சிரசகம், வேதங்களுக்கெல்லாம் சிரசா இருக்கக்கூடியது, முக்கியமா இருக்கக்கூடியது உபனிஷத்துகள். அந்த உபனிஷத்தெல்லாம் பாதுகே உன்னை போற்றி பேசுகின்றன. அதனால உபனிஷத்துல நீ பேசப்படுவதால உபனிஷத்துக்கே பூஷணமா இருக்கே நீ, உபனிஷத் பூஷணம் அப்படின்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சுதா. விஹார பத்ததேகே பூஷணம், இப்போ உபனிஷத் பூஷணம், தெரிஞ்சுதா. முதல்ல பதயோக பூஷணம், திருவடிக்கு பூஷணம் அப்படின்னு சொன்னார். ஏன், உபனிஷத்தானது உன்னை பற்றி உயர்த்தி பேசுகிறது. ஆகையினால சிரசோ மணிபாதுகே ஸ்ருதீனாம், அது மாத்திரமல்ல, மனசோவா மம பூஷணம் தொமேகா, என்னுடைய மனசுக்கு நீ பூஷணமாக இருக்கேன். நான் என்ன நினைக்கிறேனோ இல்லையோ, ஆகினால மனசுக்கும் எனக்கு, என்னுடைய மனசுக்கு நீ ஒரு அலங்காரமாக இருக்க அப்படின்னா. இங்கே மூணு ஸ்லோகங்கள்ல பெருமாள் பாதுகையோட நடக்கும் அழகை பற்றி பேசினார். அந்த திருவடிய 100 வருஷ காலம் நான் பார்த்துட்டு அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். நடையின் அழகை, அதோட நடையின் அழகை ரசிப்பது இருக்க, அதை சுவைத்து மனம் மகிழ்வதுங்கிறது ரொம்ப உசந்தது அப்படின்னு அதை பேசினார். இதெல்லாம் பேசிவிட்டு எப்போ அந்த பாதுகையே என் மனதில் நடக்கிறது, தெரிஞ்சுதா, என் மதில பாதுகை நடக்கிறது போலையும் நிற்கிறது போலையும் எனக்கு இப்பொழுது நான் தியானிக்கிறேன், அதுவே ஒரு அழகு அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்க, பெருமாள் அந்த திருவடியோடையும், திருவடியோடு இருக்கிறது அழகு சொன்னமோ இல்லையோ, திருவடியோடையும் அப்புறம் வீதியில் நடப்பது அழகு சொன்னமோ இல்லையோ, அந்த வீதியில் நடப்பதும் சுதியில் போற்றப்படுவதும் ஆகிய இவைகளெல்லாம் நினைத்து அதோட கூட பாதிகைய நான் மனசுல தியானம் பண்ணுகிறேன், தெரிஞ்சுதா. அப்படி மனசுல நான் தியானம் பண்ணுவதனால என்னுடைய மனசுக்கு நீ ஒரு பூஷணமாக அழகாக இருக்கிறாய். ஆக என் மனசுல இருந்து அழகா நீ இருக்கிறதுனால எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, நீ சஞ்சாரத்துல தானே சஞ்சரிச்சு மெதுவா என் மனசுக்கு வந்து உட்காந்துருக்க உள்ள, இதுக்கப்புறம் இங்கேருந்து எங்கேயும் சஞ்சரிக்காதேன்னு அர்த்தம். சுவாமி இதுக்கு மேல சஞ்சரிக்கப்படாது, இனிமே என்ன பண்ணும், என் மனசுலயே நீர் பர்மனண்டா தங்கிடணும் அப்படின்னு பாதுகா தேவிய தன்னுடைய மனசுல வந்து தங்கி தனக்கு மூஷணமாக தனக்கு அழகு பண்றா, தன்னை அனுகிரகிக்கிறாள் என்பதை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசன் அனுபவித்தாயிற்று. கிருபயா மதுவைரி பாதரக்ஷே கட்சினே சேதசி மாமகே விஹர்த்தும் மகுடேஷு திவௌகசாம் விதத்தே பவதீரத்ன விசம்ஸ்துலேஷு யோக்யாம். ஸ்லோகம் 271. கிருபயா மதுவைரி பாதரக்ஷே கட்சினே சேதசி மாமகே விஹர்த்தும் மகுடேஷு திவௌகசாம் விதத்தே பவதீரத்ன விசம்ஸ்துலேஷு யோக்யாம் யோக்யாம். கிருபயா மதுவைரி பாதரக்ஷே, மதுசூதனனை கொன்று வேதத்தை பிரவர்த்தனம் பண்ண எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகையே, உனக்கு என்ன இடத்துல ரொம்ப கிருபை புரிஞ்சா, எம்பெருமான் என் மனசுல தங்கி தங்கணும் அப்படின்னு என் மனசுல பெருமாளை தங்க வைக்கிறதுக்காக நீ எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கே போட்டிருக்கு. ஆனா திருவடிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போட்டிருக்கு என் மனசுல. என் மனசு எப்பேற்பட்டது தெரியுமா, கட்சினே சேதசி மாமகே விஹர்த்தும் மாமகே சேதசி, என்னுடைய மனசு, என்னுடைய மனசுன்றது இன்னொன்று அர்த்தம் மாமகேனா மமகாரமுடைய வஸ்து, அக மமத்தை உடையது அகங்காரமுடையது, அப்பேற்பட்ட மனசு அது எப்பேற்பட்டது, கடினமானது என்னுடைய மனசு. ஏன் கேட்டால் அது சத்தும் ரசு தமசு என்ற முக்கணங்கள் இல்லை, தம சத்துவகுணத்தை அமைக்கி ரஜோகுணமானது அதே மாதிரி தமோ குணமும் தலையெடுத்து எப்படி இருக்கு, என் மனசு கரடு முரடா இருக்கு, மேடு வெள்ளம் உள்ள கரடு முரடா இருக்கு. கரடு முரடா இருக்க முடியாத பாதையில நடக்கிறதுங்கிறது யாருக்கும் கஷ்டம், அதுவும் பாதுகை சாத்தினை நடந்தா கடிக்க விழ வேண்டியதுதான். ஆகையினால என்னுடைய கடினமான சேதசிலையும் பெருமாள் வந்து தங்கணும்னு சொன்னாக்க அப்போ உன்னுடைய கிருபை இல்லாமல் முடியாது. ஆகையினால கிருபையா மதுவைரி பாதரட்சே கட்சினே சேதசி மாமகே விஹர்த்தும், உனக்கு ரங்கநாதனை என்னுடைய மனசுல தங்க வைத்து விளையாட சொல்லணுங்கிற ஆசை உனக்கு தெரிஞ்சுதா, ஆகையினால நீ எனக்கு பரம கிருபையே பண்ணியிருக்கிறாய் அப்படின்னா. அந்த ரங்கநாதன் எப்படி இங்க உள்ள நுழைஞ்சான் என்னுடைய மனசுக்குள்ள, என்னுடைய மனசோ மமகாரத்தோடு மமதையோடு கூடியது, என்ன சத்துர சாகர முள்ளு இதோட செடிகளோட கற்களோட கூடினது, இப்படி இருக்க முடியாத மனசுல எப்படி பெருமாள் அடி வைக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அதுக்காக பெருமாள் என்ன பண்ணிருக்கார், முன்னாடியே பழகியிருக்கார். என்ன பழகியிருக்கார், இந்த பக்தனுடைய மனசுல நாம் இருக்கணும், அது ரொம்ப கடினமா இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணா பண்ணா இருந்தும் பரவாயில்ல, அவன் மனசுல இருந்து நாம் அவனை அனுகிரகிக்கணும்னு முன்னாடியே திருவள்ளம்பத்திருக்கார் போட்டிருக்கு. அதுக்காக என்ன பண்ணார், முன்னாடியே கொஞ்சம் தன்னை பழக்கப்படுத்திக்கிட்ட, எதுல மகுடே சுதிவ ஊக்கசம் விதத்தே பவதி ரத்ன விசம் சுலேஷு யோக்யாம். திவ ஊகசம், தேவர்கள்லாம் நித்தியம் பிரம்மாதி தேவர்கள்லாம் வந்து பெருமாளை நித்தியம் வந்து சேவிச்சுட்டு இருக்கார், அவெல்லாம் வச்சு கிரீடத்தோட வர, அந்த கிரீடத்தோட அப்படியே பெருமாதிருடியில வந்து விழறான். விழுந்தா பெருமாள் திருவடியில அவருடைய கிரீடங்கள்லாம் படுறது. கிரீடம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டாக்க, ரத்ன விசம்சுலேஷு அப்படின்னா, அது நிறைய ரத்தனங்கள்லாம் பதிஞ்சிருக்கு, அந்த ரத்தன கல்லாம் எப்படி இருக்கு, மேடு வெள்ளமாக என்ன கரடு முரடா இருக்கலாம். ஆக தன்னை வணங்கும் தேவர்களுடைய கிரீடங்களில, அது கரடுமுரடான கிரீடங்களில தன்னுடைய திருவடியை வைத்து வைத்து எம்பெருமான் பழகிட்டான். அதனால எவ்வளவு கரடு முரடா நடந்து வந்தாலும் நடக்கிறதுக்கு ஒன்னும் பயப்பட மாட்டான் இப்ப எம்பெருமான். அதனால அத மாதிரி அவள் இதுல கரடு முரடான இடத்துல கிரீடங்களில் தலையில திருவடியை வைத்து வைத்து பழகி அதனால தன்னுடைய திருவடியானது கொஞ்சம் கரடான இடத்தையும் ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு மாற்றி நீ என்ன பண்ண இப்போ என்னுடைய கடின சேதசி மாமகே விகர்த்தும் என்னுடைய கடினமான என்னுடைய மனசுல வந்து நீ விகாரம் பண்ணுகிறாய். ஆக பாதுகாதேவி பெரும்பெருமான் என்னுடைய மனசுல வந்து தங்குவதற்கு நீதான் அவனை தயார் பண்ணி என்னுடைய மனசுல வந்து தங்கும்படியாக பண்ணினியே, அதற்காக நான் உன்னை எப்பொழுதுமே சேவிக்கிறேன் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். சரணத்வயம் அர்பகஸ்ய சௌரேஹே சரதம்போருக சாதுரீதுரீணம் சகடாசுரதாடனேபி குப்தம் தபசக்தியாயில பாதுகே ததாசீத். ஸ்லோகம் 272. சரணத்வயம் அர்பகஸ்ய சௌரேஹே சரதம்போருக சாதுரீதுரீணம் சகடாசுரதாடனேபி குப்தம் கவசக்தியாயில பாதுகே ததாசீத். பாதுகா தேவி எம்பெருமான் எப்பேற்பட்டவன், சரணத்வயம் அர்பகஸ்ய சௌரேஹே எம்பெருமான் திருவடியில இருந்துகிட்டு நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டுமானா, கல்லையும் முள்ளையும் பொடியாக்கி என்ன ரங்கநாதன உன்னுடைய திருவடிக்கு அதிக சமம் இல்லாமல் அழைத்து போகிறாய் நீ, இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. சரணத்வயம் அர்பகஸ்ய சௌரேஹே சௌரேஹே அர்பகஸ்ய சௌரியனுடைய புள்ள குழந்த கண்ணம் கிருஷ்ணன் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே அவனுடைய திருவடிக்கு சோதனை வந்தது. என்ன சோதனை வந்தது அப்படின்னு கேட்டமானா, சரதம்போருக சாசரி துரீணம் சகடாசுரம் ஒன்றாம் தொட்டில படுத்துருக்குச்சு. இந்த திருவடி எப்பேற்பட்டது, சரத்காலத்தில் பூக்கக்கூடியதான தாமரை மலர் போன்று மென்மையானது. சரத்காலத்தில் தீர்த்தங்கள் மழையெல்லாம் ஓடி தீர்த்தாரையா இருக்கிறதுனால என்ன பண்ணும், தாமரை பூவெல்லாம் பெருசா அழகாக பூத்திருக்கும். ஆக சரத்கால தாமரை பூ எப்படி நீண்டு அகன்று செவ்வரி ஓடி அழகாக இருக்குமோ என்ன, அது போன்றது கண்ணனுடைய அழகான திருவடி. அந்த திருவடியை கொண்டவன் என்ன பண்ணான் தெரியுமோ, சகடாசுர தாடனே விகுத்தம் சகடாசுரன் இவரை மாய்ப்பதற்காக தொட்டில படுத்தனுக்குச்சே வந்தான். வந்தவொடனே குழந்தை என்ன பண்ணிட்டு ஒரு உதை விட்டுது, அவ்வளவுதான் சகடாசுரன் உண்மை உருவத்தோட கீழே விழுந்து மடிந்தான். அப்போ எம்பெருமானுடைய திருவடி எப்பேற்பட்டது, சிறு சின்னஞ்சிறு குழந்தையில மென்மையானது தாமரை மலர் போன்று மென்மையானது. அப்பேற்ற மென்மையான திருவடியில எதை உதைச்சா சகடாசுரனை, சகடம் கரடு முரடானது இல்லையா. ஆக அந்த சகடத்தை உதைத்தானே அந்த சமயத்தில் அதனுடைய வலிய அதை பொறுத்துட்டு தாங்க முடியுமோ திருவடி, ரொம்ப கஷ்டம் இருந்தா இல்ல பண்ண, நீ இருக்கிறதுனால நீ என்ன பண்ண திருவடிய காப்பாத்தின தெரிஞ்சுதா. ஆகினால சகடாசுர தடனே பி குப்தம் அப்படி சகடாசுரனை சம்ஹாரம் பண்ற காலத்திலேயே அந்த திருவடியை அதை உதைக்க முடியாத பண்ணி அதை காப்பாற்றினோள் ஆயிற்றே நீ, அப்படி இருக்குச்ச என் மனசுல ஒன்று தங்கிறது என்ன கஷ்டம், இதுன்னு சகடாசுரனோட அவ்வளவு காரணமாடா, அதனால பழக்கம் இருக்கு பெருமாளுக்கு. தபசக்தியா இல பாதுகே ததாசீது கிருஷ்ணாவதார காலத்துல அது மாதிரி பண்றது காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நீ அவரோட சேர்ந்து சேர்ந்து திருவடியில் சேர்ந்திருக்கியோ இல்லையோ அது உன்னுடைய சக்தியினால ஆற்றலினால அவன் அதை தாங்கக்கூடியதான இதை பெற்றான். எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்க, உனக்கே இயற்கையாக காட்சியம் கொஞ்சம் கடினத்தன்மை உண்டு அல்லவா, இதுக்கு பாதுகைக்க உண்டு. நீ என்ன பண்ணாத அப்படின்னு கேட்டுவனா, அந்த கடினத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமா திருவடிக்கும் ஏற்றி விட்டுவிட்ட புரிஞ்சுதா. அதனால தரையில் நடக்கிறதா இருந்தாலும் உனக்கு கஷ்டம் இல்லை, சகடாசுரம் உதைக்கிறதா இருந்தாலும் கஷ்டம் இல்லை, கரடு முரடான இடங்களை கூட உதைச்சு கரணம் உண்டானவர்களை நடந்து ஏற்பட முடியாத சமம் இல்லாமல் போக முடியாத ஒரு சக்தியை நீ திருவிடிக்கு கொடுத்திருக்கிற. ஆமா, அந்த பரதன் வந்து திருவடியை கேட்கிற காலத்தில், பாதுகையை கேட்கிற காலத்தில் இப்ப பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டோம்னா, நியதம் அதிரோகத்வாம் அநாதேய சக்தி நிஜ சரண சரோஜே சக்தி மாதாது காமஹா அப்படிங்கிறார் கவி. என்ன பெருமாள் என்ன பண்ணார் திருவடியை கொடுக்கச்ச பரதனுக்கு, அந்த திருவடி மேல தான் ஏறி நின்று அப்புறம் இறங்கி அந்த திருவடியை பரதனுக்கு கொடுத்தார். எதற்காக தான் ஏறி நின்றார் அப்படின்னு கேட்டோம்னா, இவன் இனிமேல் பாதுகை இல்லாமலே காட்டில் நடக்கணும், காட்டில் நடந்தா முள்ளு குத்தும் கல்லு குத்தும் அதெல்லாம் தாங்கிறதுக்கு சக்தி வேணுமோ இல்லையா, அதனால அதுக்கு சக்தி வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணார், அந்த பாதுகை மேல ஏறி அவைகளெல்லாம் பொறுத்து முள்ளுகளெல்லாம் ஒடித்து பொடியாக்கின்ற மேல நடக்கக்கூடிய ஒரு பெரும் ஆற்றல் இருக்கிறதல்லவா பாதுகைக்கு, அந்த சக்தியை தன் திருடியில ஏறிட்டு கொண்டாராம் ராமன். ஏறிட்டு கொண்டு அதுக்கப்புறம் திருடியை கொடுத்துட்டு பாதுகையை கொடுத்துட்டு தான் தண்டகாரண்யத்தில் பிரவேசம் பண்ணார். ஆகையினால திருவடிக்கு சக்தியை கொடுத்ததாரு என்ன பாதுகாதாங்கிறது சந்தேகமே இல்லை. ஏன்னா ராமனே பாதுகையிலேருந்து அந்த சக்தியை எடுத்துருக்கிறதுனால அப்பேற்பட்ட சக்தியை பெற்றது போல ராமன் இப்படியானால் சக்தியை பெற்று காட்டில் நடந்தானோ அதுபோல கண்ணனும் கூட பிறக்கும் போதே உன் சக்தியை திருவடிக்கு ஏறிட்டு கொண்டான் போலும், அதனால சகடா சம்பாரங்கள்லாம் சுகமாக அவனால் பண்ண முடிஞ்சது என்று தெரிகிறது. ஆகினாலே அப்பேற்பட்டு கடன் முண்டான இடங்கள்லாம் கூட நடந்து பழகி சரணமுடான சகடாசுரனை உதைச்சு இதெல்லாம் பண்ணதுனால எதையும் தாங்கக்கூடிய சக்தி திருவடிக்கு இருக்குன்னு தெரிகிறது. ஆகினால என்னுடைய மனசு கரடுமுரடா இருந்தாலும் கூட முள்ளு மாறி இருந்தாலும் கூட இதெல்லாம் அமைக்கின்று செம்பெருமான் என்னுடைய மனசுலையும் தங்கும்படியாக நீ அவனுக்கு திருவடிக்கு சக்தியை கொடுத்து அனுப்பியிருக்கிறாய் அல்லவா, அதனால பாதுகா தேவி உன்னுடைய பரம கிருபையே எனக்கு தஞ்சமானது அப்படின்னு பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். உத்தஸ்துஷோ ரங்கசயசேஷாத் ஆஸ்தான சிம்ஹாசனமாருருட்சோஹோ மத்யே நிசாந்தம் மணிபாதுகே த்வாம் லீலாபதன்யாச சகீம் பிரபத்யே. ஸ்லோகம் 273. உத்தஸ்துஷோ ரங்கசயசேஷாத் ஆஸ்தான சிம்ஹாசனமாருருட்சோ மத்யே நிசாந்தம் மணிபாதுகே த்வாம் லீலாபதன்யாச சகீம் பிரபத்யே. இதுவரையிலும் பாதியினுடைய சஞ்சாரத்தை வர்ணித்தார். இப்பொழுது சுவாமி தேசியன் ரங்கநாதனுடைய சஞ்சாரத்தை வர்ணிக்கிறார். உத்தஸ்துஷ ரங்கசயசேஷாது அந்தப்புறத்தை என்ன எம்பெருமான் கிளம்புறான், அங்கிருந்து போகக்கூடிய சமயத்தில் கிளம்புறான். அவன் எங்கே ஏற்பட்டவன், ரங்கசயாக ரங்கத்தில் சேனிச்சுட்டு இருக்கிறவன். ரங்கத்தில் எதில் சேனிச்சுட்டு இருக்கான், சேஷாத்துக்கு சென்றால் குடையான் வெந்தால் சிங்காரமா என்பது போல அவனுக்கு படுக்கையாகவும் இருக்கக்கூடியவன் அல்லவா ஆதிசேஷன். ஆக ரங்கத்தில் ஆதிசேஷன் மேலே சேனிச்சுட்டு இருக்கான் ரங்கநாதன். அப்பேற்ப ரங்கநாதன் உத்தஸ்துஷா சேனத்திலிருந்து விடிய காலத்தில் எழுந்திருக்கிறான். எழுந்திருந்து எங்கே செல்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா, ஆஸ்தான சிம்மாசனமாருருட்சோஹோ. இங்கேருந்து ஆஸ்தான சிம்மாசனத்து திருவோலக்கத்தில் எல்லாரும் வந்து பெருமாள் சேவிக்கும்படியான இடம் இருக்கே அந்த மண்டபத்துக்கு அங்கே சிம்மாசனம் போட்டிருக்கு, அந்த சிம்மாசனத்தை ஏறி அமர்வதற்காக ரங்கநாதன் பள்ளியறையிலிருந்து ஆஸ்தான சிம்மாசனத்துக்கு எழுந்துள்ளார். மத்தியே நிசாந்தம் மணிபாதுகே த்வாம். எங்க அப்போ எழுந்துள்ள காலத்தில் எது வழியாக போகிறான், நிசாந்தம் மத்தியே மத்தியே நிசாந்தம் அப்படின்னார். அதாவது அந்த புறத்துக்கு நடுவில் இருக்கும் யாரும் இடம் அந்த இடம் அப்பேற்ற இடத்துக்கு போறான், அல்லது அந்த புறத்து நடுவில் இருக்கிற இடம் அல்லது அரண்மனையின் உள்ளே இருக்கிற இடம் இல்ல கோவிலினுடைய நடுவில் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்திலிருந்து மணிபா துஜேத்வாம் அங்கேருந்து எழுந்து விழுகிறான் எம்பெருமான். அப்படி எழுந்து விழுகின்ற காலத்துல எப்படி நடக்கலாம்? ஒய்யாரமா நடந்தது சிம்மாசனத்துக்கு கம்பீரமாக பராக்கிரமத்தோட போறவன் மாறி ராஜா மாறி எவனே ரங்க ராஜா தானே அப்படி கம்பீரமாக எழுந்து விழுகிறான். அவனுக்கு அதுக்கு தகுந்தபடி அழகான நடை வேணுமே அப்படின்னு கேட்டா அந்த நடையை நீ கொடுக்கிறாய். லீலாபதன்யாச சகிம் பிரபத்யே, நீ லீலாபதன்யாச சகி தெரிஞ்சா அந்த அடிவைப்பு ஒவ்வொன்றும் லீலையாக வைக்கிறான், சமத்காரமாக வைக்கிறான், ஒய்யாரமாக நடக்கிறான் ரங்கநாதன். நடை அழகு ரங்கநாதனுக்கு. ஆக அப்படி நடந்து ஆஸ்தான சிம்மாசனத்தில் எழுந்துள்ள இருக்கான். அப்படி நடப்பதற்கெல்லாம் உறுதுணையா இருப்பவள் யாரு? பதன்யாச சகி, நீதான் சகி. அதாவது ஏகாந்தத்தில் யாரும் இல்லாத சமயத்தில் ஏகாந்தத்தில் அவனுக்கு உதவியே பண்ணிட்டு இருக்கே. நீ வேற ஒத்தனம் பக்கத்தில் கிடையாது, பந்தபுரத்துட்டு வெளியில் கிளம்பியாச்சு, அப்போ சிம்மாசனத்துக்கு போகணும், நடுவில் யாரும் கிடையாது. அப்போ ஆறு இருக்கா? சகி நீ தான் இருக்க. எப்படி இருக்க? சகியா இருக்கேன்னார். உற்ற தோழி மாதிரி எம்பெருமானுக்கு எது எப்படி திருவள்ளமோ அதன் மாதிரி அடிவைப்புக்கு வேண்டிய வசதிகளை பண்ணி கொடுத்து கொண்டு நீ அவனோட கூட வருகிறாய். அதனால அப்படி இருக்கும்படியான உன்னை அதாவது பாதுகா சஞ்சாரத்தை தியானித்து விட்டு ரங்கநாதனுடைய சஞ்சாரத்தை இங்கே கவனிக்கிறார் சொன்ன போல் தியானிக்கிறார். ஆக படிக்க நின்று வடியக்காலம் எழுந்து புறப்படுவதே அழகாக பேசுகிறார். இங்கே பேசும் பொழுது அவர் வந்த அழகு, அந்த அழகுக்கு காரணம் நீதான் பிராட்டி ஆறு பாதுகா தேவி லீலாபதன்யாச சகி என்று தெரிவிக்கிறார். அப்படி ஏகாந்த சேவனம் பண்ணுகின்ற காலத்தில் அந்த சமயத்தில் பாதுகா தேவி உன்னை பிரபத்தியே நான் சரணமாக அடைகிறேன், உன்னை அடைக்கலமாக கொள்கிறேன். என்ன சமாஜ சந்தர்ப்பம் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு விஷயத்தை நினைக்காமல் நீ ஏகாந்தமா இருக்கிற காலத்தில் நான் உன்னிடத்தில் பிரபத்தி பண்ணினே யாகில் நீ உடனே என்ன பண்ணுவே ரங்கநாதனுக்கு விஜ்ஞாபனம் பண்ணி எனக்கு எல்லா விதமான எல்லா அனுகிரகமும் எனக்கு கிடைக்க முடியாது நீ பண்ணுவா இல்லவா? அதனால நீ ஏகாந்தமா ரங்கநாதன்கிட்ட போகச்ச அவனுக்கு உதவியாகவும் அவன் உன் விஷயத்தில் பிரீதியோடு இருக்கும்படியாக அவனுக்கு ஒய்யார நடையெல்லாம் பழக்கி கொடுத்து கொண்டு அவன் நடக்கு நடை அழகை அழகுபடுத்தி கொண்டு போகும்படியான அப்பேற்ப உன்னை நான் பிரபத்யே உன்னு சரணாகதி அடைகிறேன் என்று இப்பொழுதும் பாதுகாயனிடத்தில் தான் பிரபத்தி பண்ணுவதாக சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். பிரதாதிகாராஹபதய பிரஜானாம் உத்தம் சிதாம் உத்தம பாதுகேத்வாம் கங்கேசிது சொயிரவிஹார காலே சம்யோ ஜயந்தி அங்கிரிசரோஜயுக்மே. ஸ்லோகம் 274. பிரத்தாதிகாரா பதய பிரஜானாம் உத்தம் சிதாம் உத்தம பாதுகேத்வாம் கங்கேசிது சொயிரவிஹார காலே சம்யோஜயந்தியங்கிரி சரோஜயுக்மே. பிரத்தாதிகாராஹாம் பதய பிரஜானாம் பிரஜானாம் பதயம் மக்களுக்கெல்லாம் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சிருஷ்டிக்கிறவர்கள் ஆறு பிரஜாபதிகள் பிரம்மா தட்ச பிரஜாபதி போன்ற சப்த பிரஜாபதிகள் இவாள்னா பிரத்தாதிகாராக பிரம்மபட்டத்தை பெற்றிருக்கா இவாள்லாம். இவாளுக்கெல்லாம் பிரம்மபட்டம் எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டா அதை சாதிக்கிறார். உத்தம் சீதாம் உத்தம பாதுகேத்வாம் நீ பாதுகா தேவி நீ பேர் பெற்றவ உத்தம பாதுகே உத்தமான நீயே உத்தமமான நல்ல குணம் புரிந்திய பக்தர்களெல்லாம் காப்பாற்றக்கூடிய தன்மை புரிந்தியவள் உத்தம பாதுகே என்று பொருள் கூறலாம். அல்லது உத்தமஹா அதோஸ்மி லோகே வேதேஜ பிரதித புருஷோத்தமஹா என்று உத்தமன் என்றவர் புருஷோத்தமன் ரங்கநாதன். கீழே எல்லாம் ரங்கநாத பாதுகம் தான் சாதிக்கிறார். அதனால உத்தம பாதுகே புருஷோத்தமனான ரங்கநாதனுடைய பாதுகே உன்ன என்ன பண்றாவா? உத்தம் சீதாம் துவாம் பகவான் எப்போ சஞ்சாரம் பண்ணலையோ சிம்மாசனத்தில் எழுந்துட்டு இருக்கானோ அப்ப என்ன பண்ணுவாவா? அங்கிருந்து ஓடி வந்து விழுந்து பெருமாளை சேவிச்சு பெருமாளுடைய அனுமதியை பெற்று பாதுகை ரெண்டையும் தூக்கி தன் தலையில வச்சுன்னு உட்காந்துருக்காவா? தெரிஞ்சா கீழே விடுறதில்ல. காத பீடத்தில் பாதுகை இருக்க முடியாது, பண்ண மாட்டாவா. வந்தவுடனே என்ன பண்ணுவோம், அவங்களை பிரார்த்திச்சு திருவடியை ரெண்டையும் பாதுகையை ரெண்டையும் எடுத்து தன்னுடைய தலைமையில வச்சுக்கிட்டு எல்லாம் தியானம் பண்ணுவான். அந்த அப்படி தியானம் அப்பப்ப பண்றதுனால என்ன ஆச்சு அவளுக்கு, பிராத்தா ஜிகாராக பிரம்மபட்டம் கிடைச்சு எல்லாம் சௌகரியமா இருந்துட்டு இருக்கா. உலகத்தெல்லாம் ரட்சிக்கிறது சிட்டிக்கிறது எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு இருக்காவா. தெரிஞ்சா அப்பேற்பட்டவா என்ன பண்றா தெரியுமா, வெங்கே சுயர விகார காலே சம்யோஜயந்தி சரோஜயுக்மே. ரங்கநாதன் வழியில புறப்படுறான்னு தெரிஞ்சதோ இல்லையோ, சிம்மாசனத்திலிருந்து இறங்குறான்னு தெரிஞ்சதோ இல்லையோ, உடனே ஓடி வந்து என்ன பண்ணுவா, சம்யோ ஜெயந்தி எம்பெருமானுடைய திருவடியில பாதியை கொண்டு சேர்த்து விடுவா. எங்க அங்கிரி சரோ ஜயுக்மே, எம்பெருமானுடைய திருவடி தாமரை வளர்வு கொண்டு அழகாக மென்மையாக இருக்கிறது, அதுல இடிக்காமல் என்ன அதுக்கு எந்த விதமான நோகமும் ஏற்படாமல் ஜாகிரதையாக அந்த தாமரை மலர் போன்ற திருவடிகளினுடைய அடிப்பகுதியில் இந்த ரெண்டு திருவடி பாதுகையையும் கொண்டு போய் சம்யோ ஜெயந்தி நல்லா சேர்ந்து குளிச்சு நடக்கிறதுக்கு வேண்டியபடி அந்த கும்பிட வர நடுவில் மாட்டி விட்டு ஒழுங்கா சேர்த்து வைக்கிறாளா இவன். எப்போ சுயர விகார காலே இஷ்டப்படி திடீர்னு கிளம்பிடுவார் ரங்கநாதன், எங்கேயாவது போறேன் கிளம்பிடுவான் சொல்லாமலே. அப்படி இஷ்டமாக விகாரம் பண்ணுவதற்காக தன் இஷ்டப்படி ஒரு இடத்துக்கு போகின்ற காலத்தில் அதே காத்துன்றது கவனித்துக் கொண்டிருந்து பிரஜாதிகள் தன் தலைமையிலேருந்து பாதுகையை கொண்டு வந்து ஒன்னு பெருமாளுடைய திருவடியில சேர்த்து விடுவார்கள். அதனால அவள்லாம் பாதுகாராதகள் பிரஜாபதிகள்லாம் வாழலாம். அவள்லாம் எப்ப பார்த்தாலும் உன்னை தலையிலே தாங்கி அவர்கள் தியானம் பண்ணுவதனால அவர்கள் எல்லாம் என்ன ஆகினார்கள், பிரம்மபட்டத்தெல்லாம் பெற்று பெற்றிருக்கிறார்கள், பின்னாறு மோட்சாந்த ஐஸ்வர்யத்தையும் பெறப்போகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் பாதுகாதேவி உன்னை தியானம் பண்ணுவதுதான், ஆகையினால நானும் உன்னை தியானம் பண்ணுகிறேன் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பயானுபத்தம் மணிபாத ரக்ஷே லீலாகதிம் ரங்கஜயஸ்ய பும்சாம் நிஷாமயந்தோ நபுனர்பஜந்தே சம்சார காந்தார கதாகதானி. ஸ்லோகம் 275. ஸ்வயானுபத்தம் மணிபாத ரக்ஷே லீலாகதிம் ரங்கஜயஸ்ய பும்சாம் நிஷாமயந்தோ நபுனர்பஜந்தே சம்சார காந்தார கதாகதானி. போன ஸ்லோகத்தில் ரங்கே சிதுகு சைர விஹார காலே என்று ரங்கநாதன் இஷ்டப்படி வீதி புறப்பாடுகளிலும் வழியிலும் சஞ்சரிப்பதை பற்றி பேசியாயிற்று. அப்படி ஸ்வயானுபத்தம் மணிபாதரட்சே, மணிபாதரட்சே எம்பெருமானுடைய ரத்னமயமான பாதுகாதேவியே, நீ என்ன பண்ற, என்ன எம்பெருமான வெளியில நடுவே அழைச்சுன்னு போற, அந்த அழைச்சு போறது எப்படி இருக்குன்னா, ஸ்வயானுபத்தம் நீ இல்லாமல் ரங்கநாதன் வெளியில எழமாட்டான், தெரிஞ்சுதா உன்னோட கூடியதுதான் எம்பெருமானுடைய சஞ்சாரங்கள்லாம் எல்லாம், அதனால உன்னோட அழைச்சுட்டு போற, அழைச்சுட்டு போனா எம்பெருமான் என்ன பண்றான், லீலாகதியும் ரங்கசயஸ்யவும் சகா ரங்கநாதனாகிய மகாபுருஷனுடைய உத்தம புருஷோத்தமனுடைய லீலாகதியும் அவன் இஷ்டப்படி சுயர சஞ்சாரம், ரங்கநாதனுக்கு நடை அழகு, தெரிஞ்சுதா ரங்கநாதன் ராஜனடை போட்டு எழுந்துள்ளாகியில் அந்த ஒய்யார் நடையை சேவிப்பதே அத்தியாச்சரியமானது, நம்மை மனதை கவருது, எப்பொழுதும் அதுவே நமக்கு நினைவு இருக்கும். அப்பேற்பட்ட ராஜநடையை போட்டுக்கொண்டு ரங்கநாதன் வீதியிலே எழுந்துள்ளான். இதை நிஷாமயந்தோ நபுனர்பஜந்தே, இதை பார்க்கிறவர்கள் யாரா ரங்கநாதனுடைய வீதி உற்சவங்களை அவருடைய நடை அழகை அவருடைய திருமேனி அழகையெல்லாம் யாராரு சேவிக்கிறாளோ அவள்லாம் சம்சாரக அந்தார கதாகதானி. இந்த சம்சாரத்தில் புனரபி மரணம் புனரபி ஜனனம் புனரபி ஜனனி ஜனரேசேனம் என்பது போல மீண்டும் மீண்டும் பிறப்பதும் தாயின் கருவிலே மறுபடியும் அமர்வதும் மீண்டும் பால் குடிப்பதும் மறுபடியும் சாவதும் ஆகிய இந்த சம்சாரம் இருக்க இது எப்பேற்பட்டதுன்னா காந்தாரம் போன்றது. காந்தாரம்னாக்க நுழைய முடியாத காடு, முள்ளும் செடி கொடிகளும் அடர்ந்து கிடக்கும், அதில் யாரும் போக முடியாது. அப்பேற்பட்ட மிகவான பல கொடிய கஷ்டங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியதான இந்த சம்சாரம் இருக்கேன். இந்த சம்சாரத்தில் கதாகதானி மீண்டும் பிறப்பதும் மறுபடியும் சாவதும் மறுபடியும் பிறப்பதும் ஆகிய இந்த நிலையிலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள், அதாவது மோட்சத்தை அடைவார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் சாதிக்கிறார். இப்படி சாதிக்கிறதுக்கு காரணம் கீதாச்சாரியன் கீதையில ஜென்ம கர்மஜமே தீயம் ஏவம் யோவேத்தி தத்வதாம் தேகம் புனர் ஜென்ம நைதி மாமே திசோர்ஜனாம் ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் என்னுடைய ஜென்ம கர்ம கர்மா என்றால் செயல் என்று பாஷ்யகாரர் இங்கே பொருள் கூறுகிறார். ஜென்மன்னா பிறவி. எம்பெருமான் அவதரிப்பிருக்கானே அவன் அஜாயமானோ பகுதா விஜாயதே என்று பிறவாதவன் பிறக்கிறான். அவனுடைய பிறவியை பற்றி அவனுடைய எப்படி பிறக்கிறான் என்று நாலஞ்சு ஸ்லோகங்களால முன்னாடியே கீதாச்சாரியன் வர்ணித்திருக்கிறார். ஆக அந்த அவதாரிய ரகசியம் இருக்கேன். எம்பெருமான் ஏன் அவதரிக்கலாம், எப்படி அவதரிக்கலாம், பரித்ராய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று அவன் சாதுக்களை காப்பாற்றி அறம் வளர்த்து உலகமெல்லாம் செழித்து அன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தீயோரை களையவும் அவன் அவதரிக்கிறான் என்று பேசுகிறார் அல்லவா. அதுபோல அப்படி அவதரிக்கிறான் எம்பெருமான். அப்படி அவனுடைய அவதாரம் எப்பறப்பட்டது அவனுடைய பிறப்பு அப்படிங்கிட்டா நம்முடையது போல அல்ல. என்ன ஜென்ம கர்மஜமே திவ்யம் என்றார். திவ்யம்னா அப்ராகிருதமானது. அவனுடைய செயலும் அப்ராகிருதமானது, அவனுடைய பிறவியும் அப்ராகிருதமானது. ஆக அப்ராகிருதமானது என்றால் நம்முடைய பிறவைகள்லாம் கர்ம மூலமாக நமக்கு பிறவி ஏற்படுகிறது. அதனால நமக்கு இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கு. பிரகிருதியானது மிக மிக இகழத்தக்கது. அதனுடைய சம்பந்தம் இருந்தாலேயே நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் தான் வருமே ஒழிய நல்லது எதுவும் கிடைக்காது. அதிலிருந்து பகுதி சம்பந்தத்திலிருந்து விடுபட்டு சுத்த சத்தமையான செய்வண்ட லோகத்திற்கு சென்றால் அங்கு பிரம்மாண்டத்தை அனுபவிச்சுண்டு சுகமாக இருக்கலாம். ஆக இந்த பிரகிருதியில் கிடைக்கக்கூடியதான அந்த அப்ப திவ்ய கர்மா இருக்கே பிறவி இருக்கே இதெல்லாம் எம்பெருமானுக்கு கிடையாது. அவனுடைய பிறவி எப்பேற்பட்டது, அப்ராகமானது. அவனுடைய செயல் எத்தகையது, அதுவும் அப்ராகமானது. அப்பேற்பட்டவன் எம்பெருமான். அதோடு அவன் எப்பேற்பட்ட சர்வேஸ்வரன், எதையும் செய்ய வல்லவன். அதே சமயத்தில் எஸ் சர்வஜ்ஞ சர்வவிது என்று அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன். அதோட சத்தியகாமகா சத்தியசங்கல்பா என்று சொல்லி சத்தியசங்கல்பன் அவன் நினைத்ததெல்லாம் அப்படியே நடக்கும். அப்பேற்பட்டவன் மேலும் பரந்த கல்யாண குணங்களோடு கூடினவன் அவன். ஆக அப்பேற்பட்ட எம்பெருமான் சாதுக்களை காப்பாற்றுவதற்காகவே அவதரிக்கிறானே ஒழிய கர்ம மூலமாக அவன் அவதரிக்கவில்லை என்கிற அவனுடைய அப்ராகிருதமான ஜென்ம திறவியும் அவனுடைய செயலையும் யார் அறிகிறார்களோ என்ன ஏவம் யோ வைத்து தத்துவதாம் உண்மையாக அவர்கள் அறிகிறார்களோ அவர்கள் தெத்வாதேகம் புனர்ஜென்ம நைதி அவர்கள் இந்த பிராகிருத சரீரத்தை விட்டுவிட்டு மீண்டும் மற்றொரு பிரிவை அடையவே மாட்டார்கள் என்று சொன்னார். அதோட அடுத்த மேலும் மாமேச்சு சுவர்ஜினன் அவன் நம்மையே அடைவான் என்று அழகாக பேசினார். ஆனால் பாதுவாசாசிரத்தில் சுவாமி தேசியம் தன்னை அடைவதை பற்றி பேசவில்லை. பின்ன இந்த இடத்திலேயே அவன் எல்லா விதமான சௌகரியங்களை எனக்கு சந்தோஷத்தை அடைகிறான் என்று பேசினார். ஏன் இந்த மாம் தீங்கிறத ஏன் சுவாமி தேசியனுக்கு சாதிக்கல எப்படின்னு கேட்டவனாக்க ஆழ்வார் ரங்கநாதன் கல்யாண கைங்கரியம் பண்ணிட்டு அனுபவிச்சு ஆழ்வார் என்ன பேசினார் அப்படின்னு கேட்டா இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமான அருளானே என்று கதறுகிறார் ஆழ்வார். ஆகினால எம்பெரு ரங்கநாதனை சேவிப்பது, அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவது, அவனுடைய நடவடிக்கை பார்த்து ரசிப்பது, இதை தவிர வேறு சுவை வேற சீவனத்தில் என்ன கிடைக்கப் போகிறது. அதனால எனக்கு தேவேந்திர பதவியை கொடுத்தாலும் கூட எனக்கு வேண்டாம், நான் இங்கேயே இருந்து பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கேன் என்று பேசுகிறார் ஆழ்வார். ஆகினால ரங்கநாதனுடைய சேவையே சீவண்டத்தில் சேவிப்பது இருப்பது போன்றுதான். அப்படினாலே சுவாமி தேசியன் கீதையில் சொன்ன மாமேதீங்கிறதை விட்டுவிட்டு இந்த லோகத்திலே இதை அனுபவித்து அதனாலே மோட்சாமத்தை பெறுகிறார்கள் என்று சொல்லி முடிக்கிறார். விஹாரபூர்வீருஜிரான் பதக்கிரமேண பிரதிபத்யமானா விபர்ஷி நித்யம் மணிபாதுகேத்வம் முரத்திஷோ மூர்த்திரிவ திரிலோகி. ஸ்லோகம் 276. விஹானுபூர்வி ருஜிரான் விஹாரம் பதக்கிரமேண பிரதிபத்யமானா விபர்ஷி நித்யம் மணிபாதுகேத்வம் முரத்திஷோ மூர்த்திரிவ திரிலோகி. பாதுகாதேவி, நீ எம்பெருமான ரங்கநாதன் இருக்கச்சுதான் அவன் திருவிழியோடு சேர்ந்திருந்து அவனுக்கு ஒத்தாசை பண்றேங்கிறது இல்லை. நீ புரிஞ்சுதா, அவன் பிற அவதாரங்கள் எடுக்கிற காலத்திலையும் கூட அவனுக்கு எப்போதும் இருந்து உத்தாசை பண்ற. அதனால எம்பெருமான் அழகு நடி அழகு அவனுக்கு ஏற்படுறத அது நடை அழகு பல திருசான நடைகள்ல அவன் போகும்போது அதுக்கெல்லாம் அனுசரணையாக நீ அவனோட சேர்ந்து